வாழ்ந்த காதல் பண்டாடும் கள்ளவிழி மண் பார்க்க முகம் பார்க்க மலர்ந்த காதல் பள்ளியிலும் கொள்ளாமல் பாலும் சுவைக்காமல் வெள்ளை மனம் தாழாமல் விழி இரண்டும் மூடாமல் பட்டதுயர் மெத்தவென்று பருவமுகம் காட்டுதம்மா கட்டழகு ஏங்குதம்மா பட்டமுகம் அள்ளே உள்ளாக